hope you're okay. I've missed you so much, and I can't wait to see you. I literally just landed and on my way to my parents. I'm gonna tell Amma about you very soon. I can't wait. See you soon. Bye. Love you. நானும் வந்தேனே, காலை எழும்ப அலாரம் ஒன்றும் தேவையில்லை. டெய்லி பின்னாலே பேகை பிடிக்க, டெய் ஜாபை விட்டு லீவ் எடுப்பேன். போடும் படத்தை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஐபோன் பேக் கொண்டாக போட்டுடுவேன். உந்தன் காலுக்கு மட்டும் நான் தனி ஒரு ரிங்டோனை ஸ்பெஷலாய் மாத்திடுவேன். அழகே ஒன்றும் நான் காணவில்லை உறவே. எத்தனை கோடி பெண்கள் வந்தால் உன்னை விட வேறொருத்தி தேவையில்லை. இது போதும், நீயும் நானும் வாழ்நாளே ஒன்றாய் இருப்போமா? பேபி லெட்ஸ் கோ. இடிக்கிறே பறக்கிறே இடிக்கிறே நெஞ்சம் உன்னை கண்டதாலே பறக்கிறேன். கண் பார்வை போனாலும் உன்முகம் காணாமல் விழிகள் கண் கலங்கும்.